பெண்மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்திருக்கா முள்ளு கொத்திருக்கா, அது யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன் கல்லில்லையே, இந்த மகன் கல்லில்லையே. உள்ளுக்குள் கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் வேதும்பி சொல்லலியே, பாவி மக சொல்லலியே. ராணிய போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தமில்லே, தேனிய போல் கொட்டி புட்டா சின்ன பொண்ணு தப்புமில்லே. கட்டி வச்ச மாலைகளை அத்துப்பட்டாயார்ந்தவரு, கொட்டி வச்ச முத்துக்களை போர்ப்பதிங்கே யார் பொறுப்பு. பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்திருக்கா முள்ளு கொத்திருக்கா, அது யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழமென்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும்.